श्रीमान वेंकटनाथार्यः कविता कीर्तेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमो उक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। स्वामी कोरताळ्वानुडैय वरदराजस्तवत्तिल इन्रैय दिनम् नाम 36வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் அனுபவித்த தேவ பெருமானுடைய திவ்ய கடாட்சத்தை, அதன் திவ்ய கடாட்சத்தினுடைய பெருமையை நாம் பார்க்க போகின்றோம். தேவபெருமானுடைய அனுபவம்ன்றது அது தனி. ஒரு பெருமாளுக்கும் இருக்கு, ரங்கநாதன் அனுபவம் இருக்கு, திரையனுடைய அனுபவம் இருந்துருக்கு. இதுல ஒன்னும் நான் மீதி அனுபவத்தெல்லாம் குறைவா சொல்லல. ஆனா இந்த தேவபெருமாள் அனுபவத்துக்கு அந்த ஆழ்வார்களுடைய சீசக்திகள் தெரிஞ்சிருக்கணும், ஆச்சாரியாருடைய சீசக்திகள் தெரிஞ்சிருக்கணும், சம்பிரதாயம் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா இப்படி எத்தனையோ விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் தேவபெருமாள் அனுபவிக்கணும், தனியா அனுபவிக்க முடியாது. இதுக்கு முன் ஸ்லோகத்துல கூறத்தாழ்வான் இந்த தேவபெருமாளுடைய திருமுக மண்டலத்துல இந்த தெருக்கண்கள் நீண்டதாக காது வரைக்கும் இருக்கிறதையும் புருவங்களையும் நாசிகையும் சேர்த்து அனுபவிச்ச, அதோட அந்த திருக்கண்கள்லாம் எப்படி இருந்துருக்குன்றத பாக்குறேன். அந்த திருக்கண்கள் கருணா ரசவாகி வீக்ஷணோர்மைகின்னு சொல்றது, கருணா ரசவாகி வீக்ஷணோர்மைகின்னு சொல்றதுனால அப்படியே கருணை பரிதமாக கிருபா பரிதமாக இருந்திருக்கு திருக்கண்கள்னு சொல்லி சொன்னார். அந்த கண்கள் இருக்கட்டும், அந்த கட்டாட்சம் எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும். அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் அது எத்தெல்லாம் நமக்கு காண்பிக்கிறதுன்னு சொல்ற அஞ்சு விதமான ஒரு அனுபவம் கொடுக்கிறார் ஆழ்வான். இது ஆழ்வாருக்கு ஆழ்வானுக்கே சாத்தியமானது. விபவம் விவரணோதி வித்ருணீதே ருச மகவிஷ்குருதே கிருபாமபாராம் அபிவர்ஷதி ஹர்ஷமார்த்ரபாவம் தனுதே தே வரதைஷ திருஷ்டி பாதஹ. ஹே வரதான்னு தேவபெருமான பார்த்து கூப்பிடுற, இந்த வரதா வரதான்னு கூப்பிடச்சையே நமக்கு கண்ட செலவம் வருது. அவரிடத்துல அவருடைய அனுகிரகத்தை நமக்கு வரப்போடுதுன்னு வரதா வரதான்னு சொன்ன செய்ய நிச்சயம் வந்துடுத்துன்னு தான் தோன்றது. விபவம் விவரணோதி வித்ருணீதே ருஜம் ஆவிஷ்குருதே கிருபாமபாராம் அபிவர்ஷதி ஹர்ஷம் ஆர்த்ரபாவம் தனுதே தே வரத ஏஷ திருஷ்டி பாதஹா. தேவபெருமாள் சம்போதனம் பண்ற அந்த தேவபெருமாளுடைய ஏஷ திருஷ்டி பாத்தஹா, தே ஏஷ திருஷ்டி பாத்தஹான், அவர் தேவபெருமாள் எதிர நின்று இருக்கிறார். அந்த எதிர நின்று அவருடைய கட்டாட்சம், தேவபெருமாளுடைய கட்டாட்சம் கண்கள்லேருந்து, தேவபெருமாளுடைய திருக்கண்கள்லேருந்து அப்படியே ஆழ்வான் மேல விழர்தான். அந்த கட்டாட்சத்தை இப்போ ஆழ்வான் அனுபவிக்கிறது. துதீட்சண சுதா சிந்து விஜிவிட்சேப ஸ்ரீகரீஹி காருண்ய மாருதா நீதைஹி சீதலை ரபிஷிஞ்சமாம்னு திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ணார். தேவரே தேவராஜ தயா சிந்து தேவதேவ ஜெகத்பதேன்னு அந்த தேவபெருமான கூப்பிட செய்யே தேவராஜான்னு கூட்ட அது போரல போல இருக்கும். தயா சிந்தோன்னு கூப்பிடுறேரா, கருணை கடலேன்னு கூப்பிடுறேரா. இந்த கூப்பிடுறதே அந்த தேவபெருமான சம்போதனம். அந்த நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் அனுபவம் இருந்துருக்க அது மொத்தத்தையும் அப்படியே இங்க கொட்டி காண்பிச்சிடுற. இப்போ அந்த தேவ பெருமானுடைய கட்டாட்சம் என்ன பண்றது அப்படின்னு கேக்குற. ஹே வரதா, உன்னுடைய ஏஷ திருஷ்டி பாத்தா அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிறதுனால சொல்ற, இந்த தேச அந்த திருஷ்டி பாத்தம் இருக்க, உன்னுடைய திருக்கண்கள் இருந்துருக்க, அது எந்த தெரிவிக்கிறதுன்னா நீர்தான் தேவாதிராஜன்றத தெரிவிக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த தேவருடைய கட்டாட்சம் விபவம் விபிரணோதி, உம்முடைய விபவத்தை உம்முடைய பெருமையை எல்லாம் தெரிவிக்கட்டும். அது கண்களை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுமா. இந்த கண்கள்ல வந்து ஒருத்தன் பிக்ஷைக்கு வரவன், ஒருத்தன் தானம் கொடுக்கறவன், ரெண்டு பேர் இருந்தாருனாக்க ரெண்டு பேருடைய கண்களையும் பார்த்தாலே தெரியும். இவன் எப்ப கொடுக்க போறான் எப்ப கொடுக்க போறான்னு அவனையே பார்த்துட்டு இருக்கும் இந்த கண்ணு. இவனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த கொடுக்கறவனுடைய கண்கள் இருந்துருக்க அதை அப்படியே தெரிவிச்சுட்டு இருக்கும். அந்த தேவ பெருமாள் அனுகிரகம் பண்றவரா இருந்துட்டு இருக்க, அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருந்துட்டு இருக்கவா யாருன்னா உபய விபூதியில இருந்துட்டு இருக்கவாளோ. அது அத்தனை பேரும் தேவ பெருமானுடைய கட்டாட்சத்துக்காக எங்கிட்டு இருக்கிறவா இவா. ஆனா எத்தனை பேர் வந்தாலும் எங்க இருக்கிறவாளுக்கும் நான் அனுகிரகம் பண்றேன் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி அந்த தேவ பெருமாள் தெருக்கண்கள் அந்த கட்டாட்சம் தயாரிக்கிறதா. விபவம் விவரணோதி அப்படின்னார், உம்முடைய திருஷ்டி பாக்கம் அந்த திருக்கட்டாட்சமானது உம்முடைய பெருமையே இருக்கிறது அப்படின்னார். என்ன பார்க்க போறது என்னவன்னா, அவாவா சொல்லிருப்பா அவெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வந்து தொண்டரோக்கருளி சோதுவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் என்று இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிற. உன்னுடைய திருக்கண்களால என்ன பார்க்கணும் பார்க்கணும்னு அந்த கட்டாட்சத்துக்கு ஏங்குற. தானுப்பிராச பிரகடித்ததையே சாந்திர வாத்சல்ய சிக்னையே அம்பஸ்னிக்தை ரமுத லஹரி ரத்த பிரம்மகரியை கர்மே தாபத்ரய விரஜிதம் காட தத்தம் க்ஷணம் மாம் ஆகிஞ்சன்ய க்ளபிதமன கைஹி ஆத்ரயேதா கடாட்சை. இந்த சுவாம் தேசிகன் தாயார் விஷயமாக, குருந்தேவி தாயார் விஷயமாக, உங்களுடைய கட்டாட்சத்தினால என்ன போட்டு நினைக்கணும் அப்படின்னு இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ற அந்த கட்டாட்சம், இந்த கட்டாட்சத்தை அப்படியே சேவிக்கிறார். அந்த அனுபவிச்சுட்டு இருக்கார், நேர சாட்சாத்த அனுபவிக்கிறார். இந்த தேவப்பெருமானை சேவிச்ச உடனே அந்த திரு கட்டாட்சங்கள்னால என்ன ஏற்படுறது பார்த்தோம்னாக்க, விஸ்வத்யாத்மேஸ்வரகும் சிவமச்சுதம், இவன் தான் லோகத்துக்கெல்லாம் பதி, லோகம் மொத்தத்துக்கும் இவன் தான் சாட்சாத்து ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கான்றத தெரிவிக்கிறதோ. பதிம் விஸ்வஸ்ய, ஏன்னா மீதி பேர்லாம் கூட இருக்காள், பிரஜாபதி பசுபதி அப்புறம் இந்திரனுக்கு எல்லாம் கூட அவன் தேவர்களுக்கெல்லாம் ராஜனாக இருந்துட்டு இருக்கான், இப்படி எல்லாம் பேர் இருந்துட்டு இருக்கேன்னு ஒரு எண்ணம் வரலாம் நமக்கு. ஆனா அந்த பிரஜாபதி பசுபத்தின்னு சொல்லச்சு அவளுக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்கு தான் ஈஸ்வரத்துவம் வருது. அவன் பிரஜைகளுக்கு தான் பத்தியாக ஆவான், இவன் பசுக்களுக்கு தான் பத்தியாவான், இவன் தேவர்களுக்கு தான் பத்தியாவான். இங்க ஒண்ணுமே நிருபாதிகமாக சொல்லிருக்கிறது பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம்னு. அவனுக்கு இன்னொரு ஈஸ்வரன் கிடையாதான், தனக்கு தானே ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிறவன். அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமாள் நிசமா பெரியம் அபியதத்தையும் தேவமா புனதி சரஸ்வதின்னு ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்துட்டு இருக்கிற அந்த தேவ பெருமாள், அந்த தேவ பெருமாள் இப்படி ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்துட்டு இருக்கேன்றது அந்த கண்களை காண்பிச்சு கொடுக்கறதா, அவருடைய கட்டாட்சமே காண்பிச்சு கொடுக்கறதா. விபவம் விவருணோதி, என்ன தேவ பெருமாளுடைய அனுகிரகம் அப்படின்னா, அவர் கட்ட கண்கள் அப்படி இருந்துருச்சுனாக்கா சரி அதனால நமக்கு என்ன லாபம். அந்த தேவ பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு பார்க்க, எம்பெருமானுடைய கட்டாட்சம் திரு கண்களுக்கு இருக்கக்கூடிய பெருமைய எதிரியா இருந்தா கூட அவளுடைய அந்த பெருமானுடைய கட்டாட்சத்தை சொல்லாத விட மாட்டாள். இந்த ஜெயதேவருடைய அஷ்டபதியில பார்த்தோம்னாக்கா யாகி மாதவா யாகி கேசவான்னு அந்த ராதன் நின்றுருக்கா, கண்ணன் முதல் நாள் வரல, ரெண்டாம் நாள் வர. அப்ப அந்த கண்ணனை பார்த்து நீ போப்போ என்கிட்ட வராத அப்படின்னு. பகிரிவு மலின தரம் தவ மனோகி கிருஷ்ணா, வெளியிலதான் நீ கருப்பா இருக்கேன்னு நினைச்சிருக்கேன், உன் மனசும் கருப்பா இருக்குடாப்பா நீ வானா அப்படின்னு. தாமனுசர சரசி ருஹாட்சன், நேத்து இங்க வராத யாரோ ஒரு கோபியோட நீ போனையோ அந்த கோபியோடயே நீ போய்க்கோ என்கிட்ட வராதன்னு. இது அந்த கண்ணனை கொஞ்சம் கோச்சுண்டு சொல்ற வார்த்தை, கோச்சுண்டு சொல்ற வார்த்தையே கூட சரசி ருஹாட்சன்னு சொல்லி அந்த தாமரை கண்ணனே என்பதாக சொல்லி சொல்ற. அதே மாதிரி சூர்பனக ராவணனிடத்துல போய் புலம்புறான், இவனுக்கு காது மூக்கெல்லாம் அறந்து போயிட்டு எல்லாம் போய் வேகம் போட்டு ஒரு கோர ரூபையா அங்க ராவணனிடத்துல போய் ஆகிறான். உனக்கு என்னமா ஆச்சு, ஏமா இப்படி வந்திருக்கேன்னு அண்ணன் கேக்குறா. அதுக்கு தங்க சொல்றான், இந்த ராமனால ஆச்சுன்னு சொல்லாமல்லையோ அங்க சொல்லச்சு. தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சௌ, புண்டரீக விசாலாட்சௌ. வேற ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லச்சு, தாமரை போல் போன்ற திருக்கண்களை உடுக்கான இந்த கண்ணழக கொண்டு போய் கொடுக்குற அந்த கட்டாட்சத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. இப்ப அந்த தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் அந்த திருக்கண்களை சேவிச்ச மாத்திரத்தினால இவர் தான் தேவாதிராஜன் அப்படின்றத பறை சாற்றுவதாக இருந்துட்டு இருக்கா. இது ஒண்ணு. விபவம் விவரணோதி, சரி அந்த தேவ பெருமானுடைய பெருமையை சொல்றது, அவருக்கு என்னென்னலாம் இருக்குன்றது பெருமையை சொல்றது, அது ஒண்ணுதான் கட்டாட்சத்தினுடைய பெருமையா அப்படின்னா, யாரெல்லாம் அந்த தேவ பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானாலோ அத்தனை பேருடைய பெருமையும் இது காண்பிக்கிறதாம். அந்த விபவம்ன்றது இருக்க பொதுப்படையான ஒரு சப்தத்தை சொல்லிட்டு, அதாவது விபவம் விவரணோதி விஸ்திருணீத்தே ருச்சம் ஆவிஷ்கிருத்தே கிருபாம் அபாராம் எல்லாம் சொல்லச்சு. இது யாருடைய விபவத்தை சொல்றது? அந்த கட்டாட்சம் தேவ பெருமாளுடைய விபவத்தை சொல்றதா, தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் பெற்றவாளுடைய விபவத்தை சொல்றதா அப்படின்னா, யாருக்கெல்லாம் அந்த பரிசுத்தமான தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்திருக்கோ அவ மொத்த பேருடைய பெரிய பெருமையையும் இது சேர்த்து சொல்லி சொல்றதுதான். இதுதான் இந்த இடத்துல பெரிய விசேஷம். விபவம் விவரணோதி விஸ்திருணீத்தே ருச்சம் அப்படின்னா, விஸ்திருணீத்தே ருச்சம், இது இத்தனை நாள் வரைக்கும் நாம் இந்த தேவ பெருமாளை சேவிக்காத ஒரு யாருன்னு தெரிஞ்சுக்காத இப்படி எத்தனையோ நம்ம ஜென்மாவெல்லாம் பாழடிச்சிட்டோம். இந்த பாழடிச்ச பிற்பாடு இது என்ன பண்றோம்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு ஜென்மாந்தர சுகிருத்தத்தினால ஒரு எதிர்ச்சா சுகிருத்தத்தினால ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு, சுவாமி தேசிகனுடைய ஏற்பட்டு, ஆழ்வானுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு, அந்த தேவ பெருமாள் முன்ன போய் நின்று அந்த தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்பட்டதை பார்த்த உடனே, இப்ப நாம இத்தனை நாளா இழந்த செல்வத்தோட கூட அந்த தேவ பெருமாளை அனுபவிக்கிற பாக்கியம் இல்லாத இருந்துட்டோன்றத நிச்சயம் நினைச்சு நினைச்சு நினைச்சு மனசு வேதனைப்படுறது. ஆனா அந்த வேதனை மொத்தம் ஒரே ஒரு க்ஷணம் அந்த தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது போயிடுத்து. மொத்தம் இத்தனை நாள் சேவிக்கலையன்ற வேதனை இருக்காது, இன்னைக்கு சேவிச்சுட்டோன்ற ஒரு வேதனை தான் இருந்துருக்கணும். இதனால என்ன ஆகும், அந்த தேவ பெருமாளை சேவிச்சுட்டு வந்த ஒரு பெருமை நம்ம கண்ணுல தேடிச கொண்டு விடுமா. ருச்சம் விஸ்திருணீத்தே ருச்சம் அப்படின்னாரு. இந்த ருச்சம் அப்படின்னா ஒரு பெருளி, பெரிய ஒரு தேஜஸ், அந்த பெரிய தேஜஸை விஸ்திருணீத்தே எல்லா இடத்திலையும் பரவும்படியாக செய்யறது. அந்த தேவ பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு நாம பாத்திரமான உடனே நமக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய தேஜஸ் இருக்க, அந்த தேஜஸ் எல்லா இடத்துலயும் தெரியும்படியாக எல்லாரும் பார்த்து இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் முகத்திலே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்க என்னடா இன்னைக்கு அவன் இன்னைக்கு பெரிய சந்தோஷம்தான் நான் காலத்தால மலையில போய் பெருமாளை தேய்ச்சிட்டு வந்தேன் நானு அந்த திருமலையில நித்தியப்படி பாராயணத்துல போய் அன்வயிச்சுட்டு வந்தேன்னாக்க அதுல போய் அதை சேவிக்கிறது காட்டுல வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப கண்ணுல தானா ஒரு விசேஷம் வரும் அந்த தேஜஸ் வரதான் வரும். இன்னைக்கு போய் சேவிக்கிறோம் தொப்பத்துல போய் பெருமாளை சேவிக்கிறோம் அந்த தொப்பத்துல ரெண்டு நாளும் பெருமாளும் தாயாருமா திவ்ய தம்பதிகள் இருந்துருக்கா அவ ரெண்டு பேருமே சேர்ந்து சேவிக்கச்சே மாதாதேவி சமத பகவான் வாசுதேவ பிதாமி ஜாத்தோகன் ஜனனி இவையோகோ ஏகலட்சம் தயாயாக உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சத்துக்கு சேர்ந்து நாங்க பாத்திரமா இருக்கோம்னு சொல்லச்சே அப்ப ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் நம்ம மேல விழுந்திருக்குன்னுச்சே அப்ப நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அந்த தேவ பெருமானை சேவிச்சுட்டு வந்த பாக்கியத்தை நினைச்சிட்டு நினைச்சிட்டு நாம அதையே ஒரு பெரிய ஒரு தேஜஸ் நம்ம முகத்துல வரதான் பிரம்ம தேஜஸ் வரதான். என்ன இவ மேலையும் இத்தனை நாள கிடைக்காத இருந்த தேவ பெருமானுடைய கட்டாட்சம் இவ மேலையும் விழுந்திருக்குன்னு ருச்சம் விஸ்திருணீதே இது இந்த தேவ பெருமானுடைய கட்டாட்சத்துல இன்னொரு விசேஷம் சொல்ற என்னன்னா ஆவிஷ்கிருதே கிருபாம் அபாராம் அப்படின்னா அந்த தேவ பெருமாளுடைய திருக்கண்கள் அந்த கட்டாட்சம் என்ன பண்றதுன்னா அவருக்கு இருந்துருக்கிற கரை கடந்த ஒரு அனுகிரகம் கருணை இருந்துருக்க அந்த கருணையை வெளிப்படுத்துறதுதான் தேவ பெருமாளுடைய திருக்கண்கள். இது எத்தனையோ பேர் எவ்வளவோ வியாக்கியானம் பண்ணலாம் ஆனா சுவாமி தேசிகனுடைய ஒரே ஒரு பாசரம் போறோம் அந்த தேவ பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படியெல்லாம் நமக்கு அவருடைய கிருப்பையை நமக்கு வெளிப்படுத்துறதுன்றத சொல்ல வம்மின் புலவீர் அருளாளப் பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமாமாளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதூதும்படி கரைபுரண்ட கருணைக் கடலை எவ்வண்ணம் பேசுவீர் இதென்ன பாங்கே. அழுவாரெல்லாம் மங்களாசாசனம் பண்றார் அருளாளப் பெருமாள் என்றும் அருளாளி அம்மான் என்றும் பேரருளாளன் என்றும் என்றெல்லாம் சொல்லி மங்களாசாசனம் பண்றார். என்னதான் சொல்றது அப்படின்னா அவர் கரை புரண்ட கருணை கடலாக இருந்துருக்க ஆழ்வானுடைய சீசக்தி அப்படியே கொண்டு வந்திருக்க சுவாமி தேசிக்கிறார் எங்கேயும் போல அந்த ஆழ்வானுடைய சீசக்தி தான் சொல்லிருக்கு. என்ன கேட்டோம்னா கிருபாம் அபாராம் ஆவிஷ்கரோதி அபாராம் கிருபாம் ஆவிஷ்கரோதி அந்த தேவ பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவர் கரை புரண்ட கருணை கடல் தானே. இந்த கரை உபன்யாசம் பண்ணலாம் தேவ பெருமாளுடைய அனுகிரகத்தை பத்தி சொல்ல முடியாது அனுபவிக்கணும் சேவிக்கணும் அப்பதான் வந்து தேவ பெருமாளுடைய அனுபவம் வருமே தவிர நான் அதாவது அடியனை பொறுத்த வரைக்கும் அந்த அனுபவத்துல வெளிப்படுத்துறதுக்கு தெரியல எனக்கு எப்படிலாம் தேவ பெருமாளை சேவிச்சா நமக்கு சந்தோஷம் இருக்குன்றத வெளிப்படுத்த தெரியல. அப்படி வெளிப்படுத்த தெரியும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா கூட அது எங்கேயோ ஒரு போட்டியில ஒரு அம்சம்தான் இருக்குமே தவிர கட்டாயம் அந்த அனுபவத்தை பிரத்யக்ஷத்தாலதான் உணர முடியுமே தவிர தேவ பெருமாளுடைய அந்த கட்டாட்சத்தினுடைய அனுகிரகத்தை வேற எப்படியும் தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் அது சொல்லாது இருக்க முடியல அதுக்காக துளி துளி நான் இப்ப சொல்றேன் நானு ஆவிஷ்கிருதே கிருபாம் அபாராம் அப்படின்னு நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ற அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி என்பதாக அருளாத நீர் அருளி அவராவி துவராம் முன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் என்பதாக இந்த அருள் அருள் அருள்னு சொல்றது இந்த அனுகிரகம் இருந்திருக்க அந்த நம்மாழ்வார் பிரார்த்திக்கிற அனுகிரகம் முழு துக்க தேவ பெருமானிடத்திலிருந்தான் தேவ பெருமானுடைய அனுகிரகத்தை தான் அவருக்கு இன்னைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. அந்த கருடோத்சவத்தன்னைக்கு சுவாமி நம்மாழ்வாருடைய திரு நட்சத்திரம் அன்னைக்கு வரும். அவர் எப்படி பாரித்தாரோ அதே மாதிரி அவர் வீசி ஒரு நாள் என்று ஆழ்வார் பிராகாரத்துல எழுந்தருளி அந்த நம்மாழ்வாருக்கு சீசதாரி ஒரு பிரசாதம் பண்ணி ஒரு அனுகிரகம் பண்றேன். அபாராம் கிருபாம் ஆவிஷ்கிருத்தே, நீ எங்காத்துக்கு வா, எங்க தெருவில் வான்னு கூட்டா கூட்ட உடனே இதை வரத்துக்கு சித்தமா இருந்துட்டு இருக்க நானு அந்த தேவ பெருமாள் தெருக்கன்னு சொல்றதான். இதுதான் தேவ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷமா. அது மாத்திரமல்ல, அபிவருஷதி ஹர்ஷம் எல்லாம் பண்ணுவோம். நம்மளே கூட இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஐஸ்வர்யம் இருக்கணும்னா இருப்பா, அவ இவ்வளத்துல ஒரு பரிவோட இருந்துட்டு இருக்கவா கூட இருக்கலாம். அந்த தேவிச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும், எல்லாம் இருக்கும். அதுல ஒன்னும் கருணை கடலாக இருந்து எல்லாம் விஷயம்தான், அதெல்லாம் ஒரு தனி பங்கு. ஆனா அதுக்கு மேல ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கான் தேவ பெருமானுக்கு. நான் வரல வரலன்னு அவர் இத்தனை நாள் லேங்கிந்தேரா, இன்னைக்கு நாம வந்து நின்ற உடனே அவருக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டு தான். அந்த சந்தோஷத்தை இப்ப காண்பிக்கிறதா இந்த கடைக்கன் பார்வை. இதுதான் இந்த விசேஷம். இது இப்படி கூட ஒண்ணு நடக்குமான்னு நாம நினைக்கலாம், வாஸ்தவம் அப்படிதான் பண்றேன். அபிவருஷதி ஹர்ஷம், தன்னுடைய சந்தோஷத்தை அப்படியே நம்ம மேல வர்ஷிக்கிறாரு. ரங்கநாதனுக்கு சொல்றோம் சுவாகத்தோதார நேத்திரம் என்பதாக வாவான்னு கூப்பிடுறேன். இவர் தேவ பெருமாள் நீ வந்தேன்னு உன்னே அவருக்கு பெருமாளுக்கு சந்தோஷமா. இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். இந்த கட்டாட்சத்துல வரைச்சு ரொம்ப வேண்டியவாளை எப்படி பார்ப்போம், ஒரு மத்தியஸ்தமான இருக்கிறவாளை எப்படி பார்ப்போம்ன்றது பார்க்கணும். நம்ம பெரிய கும்பல் ஒரு நமக்கு ஒரு பெரிய ஈவெண்ட்னு வச்சுக்கோமே, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில நம்ம வேண்டியவாளெல்லாம் நிறைய பேர் எல்லாரும் வந்திருக்கா, இல்ல பொதுவான பொதுப்படையானவரெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கா. ஒரு பக்கத்துல நம்ம ரொம்ப சேர்ந்தவாளாக இருந்திருக்கிறவா மனைவியோ பையனோ அல்லது அம்மாவோ அப்பாவோ வந்திருக்கா, இவ வந்தாள்னாக்க நாம என்ன பண்ணுவோம்னாக்க நேர பார்க்க மாட்டோம் இவாளை. இவாளெல்லாம் கடைக்கன் பார்வையாலதான் பார்த்து நம்மளுடைய ஒரு சந்தோஷத்தை தெரியப்படுத்துவோம். நீயும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன்றது சந்தோஷத்தை தெரியப்படுத்துவோம். அந்நிய பரவலா இருக்கா பாருங்கோ, அதாவது நம்மையே விரும்புறவா, நம்மையே நினைச்சுண்டு நமக்கு நல்லதையே நினைச்சுட்டு இருக்கவாள் விஷயத்துல கடைக்கன் பார்வைதான் கிடைக்கும். மீதி சமுதாயமா நாம நம்மளால ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அவளோ அனுபவிச்சுட்டு போறவாளா இருக்கிறவாளுக்கு நேர் பார்வை கிடைக்கும். இப்ப அந்த தேவ பெருமானுடைய கடைக்கன் பார்வை என்ன பண்ணும்னா, அந்த தேவ பெருமானுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அவ்வளவு சந்தோஷத்தையும் அது காண்பிக்குமா. நாம்பளே ஒருத்தன் கிரிக்கெட் விளையாடுறான்னு வச்சிருந்தாக்க அந்த நடுவுல உட்காந்து அவன் நடுவுல நின்றுட்டு அவன் விளையாடிட்டு இருப்பான், எங்கேயோ ஒரு மூலையில பையனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் அம்மாவோ அப்பாவோ உட்காந்துருந்தாக்க இப்ப மீதி பேருக்கு வேணா பேட்டை தூக்கி காண்பிப்பானே தவிர அவளை வரைச்சே இப்படி ஓர கண்ணால பார்ப்போம், எப்படி நான் அச்சு சிக்ஸரிப்போம் அப்படின்னுட்டு. இது திருஷ்டாந்தம் சரியா சரியில்லையான்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் இது ஒரு லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தம் தோன்றது, நம்மளுடைய சந்தோஷத்தை தெரியப்படுத்துறது. நம்ம போய் நின்ற உடனே அந்த தேவ பெருமாள் அப்படி கடைக்கண்ணால பாக்குறேன்னா, அந்த பார்த்த உடனேயே அந்த கடைக்கண் பார்வையினுடைய விசேஷம் நமக்கு தெரியுமோ இல்லையோ, அபிவருஷதி ஹர்ஷம் அப்படின்னா அதை பாக்குறேன். கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைத்த கண்ணும் நாச்சியார் திருமொழியில வரைச்சு ஆண்டாள் ரொம்ப ரொம்ப வேதனை படுறா. தம் பேர்ல கடாட்சம் வரலையே அப்படின்னா, கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சூடு உருவவே உண்டு நிலையம் தளர்ந்து நைவேனை பஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் அவன் மார்வணிந்த வனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே என்பதாக. அந்த கண்ணனுடைய கம்சனை அழித்தவன் கண்ணன். அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சுடருவே கொண்டு அவருடைய கடைக்கண்ணாக இருந்திருக்கிறது. அதுவே ஒரு அம்பம், அந்த சிறகையுடைய அம்பு. அது நெஞ்சு முழுதும் அப்படியே வெந்து போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நிலையம் தளர்ந்து போயிடுச்சு. அப்படி இருந்துருக்கிற என்னை என்னொரு வார்த்தையை அவன் என்ன சொல்லணும் அப்படின்னு அஞ்சேல் சொல்லணும்னு சொன்னார். நீ பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமோ இல்லையோ, அந்த மாதிரி எதனா சொல்லும்படியா இருந்தேன்னா இல்ல, அவன் சாத்தின் இருக்கிற வனமாலைய கொண்டு வந்து என் மேல போட்டங்கன்னாக்கா என்னுடைய தாப்பெல்லாம் தீரும்னு ஆண்டாள் சொல்றா. அந்த கடைக்கண் பார்வைக்காக ஏங்குற, அந்த கடைக்கண் பார்வைக்கு ஏங்கறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கடைக்கண் பார்வை ஒண்ணுதான் சந்தோஷத்தை காண்பிக்குமா. அந்த பெருமாளுக்கு அபிவருஷதி ஹர்ஷம்னு சொல்லிருக்கு. அபிவருஷதி ஹர்ஷம்னா அவருக்கு சுதந்திரமா ஒரு சந்தோஷம் இருக்கான்னா இல்ல. ஆசிரித்தாளுக்கு சந்தோஷம் எது சந்தோஷமோ அது சந்தோஷம், ஆசிரித்தாளுக்கு எது துக்கமோ அது துக்கமோ, இதுதான் இங்க விசேஷம். ஆசிரித்தாளுக்கு சந்தோஷம் வரச்சே இவருக்கு சந்தோஷம், ஆசிரித்தாளுக்கு வரச்சே துக்கம் வரச்சே துக்கம்னு சொல்லி சொல்லச்சே. ராமாயணத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும். சுக்ரீவனும் ராமனும் நண்பராக இருக்கிறதுன்னு அக்னிசாட்சிகமாக ஒரு பிரதிஜை பண்ணிண்டா. சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட சிரமத்தெல்லாம் ராமனிடத்துல சொன்னான். சரி, இந்த சிரமத்துக்கெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு ஒரே வழி வாலிவதம் ஒண்ணுதான்னு தீர்மானம் பண்ண வாலிய வதம் பண்ணிட்டார் சுக்ரீவனுக்காக. ஏன்னா அந்த சுக்ரீவனுடைய சோகம் போகணுமேன்றதுக்காக. வாலிய வதம் பண்ண உடனே குத்தையரும் கொலையருமா ராமர் போட்ட அம்போட கூட கீழே விழுந்து கிடக்கிறான் வாலி. அந்த வாலிய பார்த்த உடனே சுக்ரீவன் ஓன்னு அழறான். இத்தனை நாளையும் அவன் அண்ணான்றத பத்தி நினைக்கலையண்ணா, ஐயோ அண்ணா என்ன எத்தனை நாள் என்ன தூக்கி கொஞ்சி விளையாடினவன், அவன் தோல் மேலேயே நான் இருந்தவனாக்க இன்னைக்கு இந்த அண்ணாவுடைய வாலியனுடைய மரணத்துக்கு நான் காரணமா போயிட்டேனேன்னு சொல்லி சுக்ரீவன் அழுதானான். அந்த சுக்ரீவன் அழறத பார்த்த உடனே ராமர் அழறான். இது என்ன வேடிக்கை, குரங்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அது சொன்னதுக்கு போகிறோம், இது ராமபானம் பண்ணி வாலிவதம் பண்ணி சரி ஆத்துக்கு ரட்சணத்துக்கோசம் பண்ணிட்டேன்னா, இந்த குரங்கு அழறதுன்னு அது புத்தி மாதிரி காமிச்சிருக்கு, குரங்கு அழறதுன்ற மாதிரி இப்ப மறுபடியும் அழறது இவரும் ஆழறான். இப்படி கூட ஒருத்த பண்ணுவேறா, என்ன விசேஷம் தெரியலையே அப்படின்னா, ரொம்ப இது பாக்குறதுக்கு இந்த ஸ்லோகத்துல சாதாரணமான அர்த்தம் மாதிரி இருக்கும், ஆனா இதுல பெரிய விசேடார்த்தங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இருந்துருக்கு. அந்த சுக்ரீவன் அழறத இவரால தாங்க முடியாது. சுக்ரீவனுக்கு சந்தோஷம்னு நினைச்சுட்டு பண்ணோம், அவனுக்கு தெரியாது கேக்கறதுக்கு கொடுத்துட்டோம், கொடுத்துட்டா இப்படி அழறானே அப்படின்றது. இவருக்குன்னு ஒரு சந்தோஷமோ அழுகையோ கிடையாதான். அந்த தேவ பெருமாளுக்கு என்னன்னா, நம்ம சந்தோஷம்தான் அவருக்கு சந்தோஷம், நம்ம துக்கம்தான் அவருக்கு துக்கமா. அபிவருஷதி ஹர்ஷம், அந்த தேவ பெருமானை சேவிச்ச உடனே அவருக்கு அபிவருஷதி, அப்ப இவன் வந்துட்டான், இவனுக்கு நாம அனுகிரகம் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு குளிர கட்டாட்சிக்கிறனா அந்த சந்தோஷத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறது. அபி வருஷதி ஹர்ஷம் அப்படின்றது. அதுக்கப்புறமா ஆர்திரபாவம் தன்னதே, நம்ம மனசு இரும்பு போல இருந்திருக்கு, நம்ம மனச கூட கரைக்கும்படியான ஒரு பெரிய விசேஷம் தேவ பெருமானுடைய பெருக்கங்களுக்கு இருந்தது. இப்படி நம்மையும் பண்ணுவாங்க, இதுதான் தேவ பெருமானுடைய திருக்கள். நாம தூர தூர தூர தூர போயிட்டு இருக்கோம் தேவ பெருமான சேவிக்காதனால, ஆனா அந்த தேவப்பெருமான் நம்ம மனசையும் ஐயோ சேவிக்கலையே சேவிக்கலையேன்னு உருக பண்றதாக இருந்திருக்கான். அந்த தேவப்பெருமானுடைய கட்டாட்சம் ஒரு வாட்டி விழுந்துக்கும். இப்படியாக அந்த தேவப்பெருமானுடைய கட்டாட்சம் எப்படி எப்படி எல்லாம் நமக்கு தோன்றது அனுகிரகம் பண்றது என்றத இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் அனுபவிக்கிற இது சத்தியமான விஷயம். இது இதுல ஒன்னு கூட ஸ்தோத்திரத்துக்காக சொல்ற விஷயம் இல்ல. இந்த சத்தியமான படிக்கு இதுல பாருங்க, அந்த முதல்ல தேவப்பெருமானுடைய பெருமையை சொல்றது, அந்த தேவப்பெருமான சேவிக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படுறது, நமக்கே ஒரு தேஜஸ் ஏற்படுறது. அந்த மாத்திரமில்ல, அந்த தேவப்பெருமானுடைய அந்த கட்டாட்சம் இருந்திருக்க அவருக்கு நம்மளிடத்துல எவ்வளவு கிருபை என்றதுக்கு அளவிட முடியாத கிருபையை காண்பிக்கிறது. அதோட மாத்திரமில்ல, நமக்கெல்லாம் நம்மளை பாக்குறதுனால நம்ம மேல அவர் கட்டாட்சம் விழுறதுனால அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதுதான். அது மாத்திரமில்ல, இன்னும் ஒரு கடைசி விஷயம், நாம எல்லாம் ஒண்ணுமே இல்லாதவாளாக இருந்துட்டு இருக்கோம், கல் நெஞ்சு படைச்சவாளாக இருந்துட்டு இருக்கா, நம்மையும் அந்த தேவப்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம மேல வேணும்னு உருக பண்ணுவதாகவும் இருந்துட்டு இருக்குன்னு அந்த தேவப்பெருமானுடைய கட்டாட்ச விசேஷத்தை இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் அனுபவிக்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வரணும், அந்த கட்டாட்சமும் வரணும், இந்த அனுபவம் நமக்கு வரணும்னு அந்த தேவப்பெருமானிடத்திலையும் ஆழ்வானிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். விபவம் விவருணோதி விஸ்திருணீதே ஸ்ருதமஹவிஷ்குருதே கிருபாமபாரம் அபிவர்ஷதி ஹர்ஷமார்த்ரபாவம் சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.